swinging back to the club, about to be drunk, and back was a fun, about to sicken and on the lawn. The party don't stop with a bragging moan. கடலு கடலு கடலு அல தலும்புற கடலு, நான் படகு படகு படகு அல மதக்குற படகு. மொதட்டு சுகர் உடம்பு ஃபயர் டோட்டல் கேமர் என்ன பார்த்தா ஏறும் ஃபீவர். அழகில் திமுரு, நீ தவறு தவறு தவறு கொஞ்சம் தயக்கத்தை தவறு. கோல்டு சில்வர் டயமண்ட் கலந்த வடிச்ச சிலை ரூபசுந்தரா, எந்த பூத்த சந்திரா.